கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் செய்த சகல நன்மைக்காகவும் கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்கிறேன். இப்படியாக இந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்து அவருடைய கிருபையினாலே நாம் இந்த இடத்துல நிற்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகவே கர்த்தரை நாம் நன்றியோடு கூட எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்ளுவோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஒரு அறிமுகம். என்ன என்று சொன்னால், தேவனுடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது, தேவனுடைய வழிநடத்தல் என்று ஒன்று இருக்கிறது, தேவனுடைய செயல் என்று ஒன்று இருக்கிறது. நாம் இதற்குரிய விளக்கங்களில் நாம் என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னால் குழம்பி போய் விடுகிறோம். உதாரணத்திற்கு, இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கானானுக்குள் கொண்டு போவது தேவனுடைய சித்தம். அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து இஸ்ரவேலுக்குள் கானானுக்குள் கொண்டு போனது தேவனுடைய சித்தம். அது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டம் நடந்துச்சா இல்லையா என்றால் நடந்தது. ஆனால் எந்த ஜனங்கள் அந்த வாக்குக்கு உட்பட்டிருந்தார்களோ அந்த ஜனங்கள் அதில் பிரவேசிக்கலை. எந்த ஜனங்கள் அந்த வாக்கு தத்துவத்துக்கு உட்பட்டிருந்தார்களோ அந்த ஜனங்கள் அங்கே பிரவேசிக்கலை. ஆனால் தேவனுடைய திட்டம் நடந்துச்சு. இஸ்ரவேலுக்கு என்று கானான் வாக்கு பல்லப்பட்டுச்சு. ஆகவே அங்கே ஒரு இஸ்ரவேல் என்கின்ற தேசம் உருவாக வேண்டும். அது இஸ்ரவேலரை கொண்டு உருவாக வேண்டும். அது ஆபிரகாமின் சந்ததியை கொண்டு உருவாக வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய சித்தம். ஆகவே தேவனுடைய சித்தமும் தேவனுடைய திட்டமும் நடந்துச்சு. ஆனால் அங்கே அந்த ஜனங்கள் ஏன் போகவில்லை? தேவன் விரும்பின ஜனங்கள் ஏன் அங்கே போகவில்லை? ஈவன் தேவன் விரும்பின மோசையும் ஏன் போகவில்லை என்றால், அது தேவனுடைய செயல். தேவனுடைய செயல் என்பது என்ன என்றால், உங்களுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார். என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பார். அந்த திட்டத்தில் நாம் நடக்காத போது அது தேவனுடைய செயலாகி மாறிவிடும். தேவனுடைய செயல் என்றால் அது முடிஞ்சிடும். அதை கர்த்தர் செய்து முடிச்சிருவார். அதை கர்த்தர் நடத்தி முடிச்சிடுவார். ஆனால் அதில் நீங்களும் நானும் பங்கு வகித்திருப்போமே தவிர அந்த நிறைவுக்குள் நாம் இருக்க முடியாது. அதுதான் தேவனுடைய செயல். இங்கே அநேக மனிதருடைய வாழ்க்கையில் வேதத்தில் தேவனுடைய சித்தம் நிறைவேறாதபடிக்கு தேவனுடைய செயல் நடந்ததை நீங்கள் பார்க்கலாம். அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. அதற்கு உதாரணமான ஒரு மனிதனை நாம் பார்க்க போகிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கை. சிம்சோனுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய, இன்றைக்கு கடைசி காலத்தில் ஓடுகிற, கானானை நோக்கி ஓடுகிற, தேவனுடைய சித்தத்திற்குள்ளாய் வழிநடத்தப்படுகிறோம், தேவன் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நமக்கு, நாம் தான் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தான் தேவனுடைய சந்ததி என்று சொல்லக்கூடிய நமக்கு சிம்சோன் ஒரு மிகப்பெரிய உதாரணம். வேதாகமத்திலே எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடி தேவனுடைய செயல் அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு என்பதை தான் பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய செயல் நடக்கும். ஆனால் தேவனுடைய திட்டம், சித்தம் நடக்க வேண்டும். அதுதான் முக்கியம். தேவனுடைய செயல் என்பது முக்கியம் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய செயலை யார் உருவாக்குகிறோம்? நாம் உருவாக்குகிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதுனால அது தேவனுடைய செயல் என்று இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி போகிறதோ, நம்முடைய திசையை எப்படி மாற்றிக்கொள்ளுகிறோமோ, நாம் மாற்ற மாற்ற அதற்குள்ள தேவனுடைய செயல் நடக்குமே தவிர அது தேவனுடைய சித்தம் அல்ல. சிம்சோனுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பினது வேறு, சிம்சோன் நடந்தது வேறு. தேவன் அவனை கொண்டு செய்ய விரும்பினது வேறு, ஆனால் சிம்சோன் செய்து முடித்தது வேறு. அங்கே தேவனுடைய செயல் அவனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆவியானவர் வந்தார், நடத்தினார். எல்லா காரியமும் தேவனுடைய செயலாக அவனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. இன்றைக்கு அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம், கிறிஸ்தவர்கள், தேவனுடைய செயல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது, அதனால் இது தேவனுடைய சித்தம் என்று நினைக்கிறோம். கிடையாது. தேவனுடைய செயல் வேறு, தேவனுடைய சித்தம் வேறு. நாம் பார்ப்போம் நியாயாதிபதிகள் 13 அதிகாரம். நியாயாதிபதிகள் 13 அதிகாரத்தில் நாம் வாசிக்க போகிறோம். 1 வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கைகளில் ஒப்பு கொடுத்தார். அப்ப பெலிஸ்தியர் வந்து இஸ்ரவேலை மேற்கொண்டது என்பது தேவனுடைய செயல். பெலிஸ்தியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்டது தேவனுடைய செயல். அது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் தன்னுடைய ஜனங்களை அடிமைப்படுத்தவோ அடிமைகளாய் வாழவோ தேவன் விரும்பவில்லை. தேவனுடைய விருப்பம், திட்டம், நோக்கம் அது இல்லை. ஜனங்கள் ஏற்கனவே அடிமைப்பட்டிருந்த ஜனங்கள் இப்பொழுது சுதந்திரமாய் வாழும்படியாய், தன்னுடைய ஜனங்களாய் தன்னுடைய ஆளுகைக்குள் தேவன் ஆளுகிற ஒரு ராஜ்யத்தில் அவர்கள் வாழும்படியாய் கர்த்தர் விரும்பினார். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இப்ப இந்த ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கைகளில் ஒப்பு கொடுத்தார். யார் ஒப்பு கொடுத்தா? சாத்தான் இல்லை, கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இது கர்த்தருடைய செயல். இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர் வந்து அடிமைப்படுத்தினது கர்த்தருடைய செயல். கர்த்தர் அவர்களை வழி நடத்தின காரியம். கர்த்தர் அவர்கள் கேள்வி கேட்காத போது, தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது தேவனும் ஒரு செயலை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது தேவனும் செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருக்கு பொல்லாப்பானத காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அது நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய செயலும் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்பொழுது தான் வம்சத்தாகி தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தான். கர்த்தர் ஒரு இரட்சகனை இந்த மனோவாவினுடைய மனைவியினூடாக என்ன செய்கிறார்? அங்கே எழுப்ப விரும்புகிறார். மனோவாவினுடைய சந்ததியிலே கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். கர்த்தர் எழுப்ப விரும்புகிறதுனாலே அந்த பெண் எப்படி இருந்தாலும் மலடியாக இருந்தார். கர்த்தர் பாருங்க, கர்த்தர் பயன்படுத்துகிற அநேக மக்களுடைய வாழ்க்கையில், கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் முதல் என்னத்தை வச்சிருக்கிறார்? மலட்டுத்தன்மையை வச்சிருக்கிறார். ஆபிரகாம் அங்கு வாக்குத்தத்தை நிறைவேற்றுவது ஈசாக்கினால் மாத்திரம்தான். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்துச்சு? நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரும் என்ன செய்ய முடியல? கர்த்தருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்ற முடியல. அந்த வாக்குத்தத்துக்குரியவர்கள் யார் என்றால் ஈசாக். ஈசாக்கு வர வேண்டும் என்றால் ஈசாக்கினுடைய தாயாகிய சாராள் மலடியாயிருந்தான். யோவான் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, யோவான் பிறப்பதற்கு முன்பாக அவர்கள் எப்படி இருந்தார்கள்? மலடியாயிருந்தார்கள். அன்னாள் எப்படி இருந்தார்கள்? சாமுவேல் வரவுக்கு முன்பாக மலடியாயிருந்தார்கள். அங்க தேவனுடைய ஒரு திட்டம் இந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையில தொடங்க போகிறது. கர்த்தர் அவளை பயன்படுத்த போகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையின் முதல் பகுதி மலட்டுத்தன்மையாக தான் இருந்துச்சு. எந்த ஆசீர்வாதம் இல்லை. இவர்கள் நன்றாக இருந்தார்கள், விவசாயம் செய்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் எது ஒரு வாழ்க்கையில் தேவையோ அது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ, எது அவசியமோ, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கனி, பிள்ளையின் கனி, அது இல்லாமல் அங்கே குறைவு இருந்ததை பார்க்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் தான். அந்த குறைவையே கர்த்தர் தான் ஏற்படுத்தி வச்சார். கர்த்தர் அதை செய்கிறவர் என்பதை நாம் எல்லா இடத்துலையும் அறிகிறோம். ஒரு இடத்துல நடந்தது பார்வனுடைய, அவன் என்ன செய்கிறான்? சாராளை பிடிச்சி வச்ச போது அவங்க வீட்டில் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்தார்? மலடாய் மாற்றி விட்டார். எல்லாரும் கற்பத்தையும் கர்த்தர் அடைத்தார் என்று அங்கே வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவார். கர்த்தருடைய தூதனானவர், இந்த கர்த்தருடைய தூதனானவரை குறித்து நான் வேதத்தில் அநேக இடத்துல ஒரு பகுதியில் நான் உங்களுக்கு சுருப்பிட்டு காட்டியிருக்கிறேன். கர்த்தருடைய தூதன் வேறு, கர்த்தருடைய தூதனானவர் வேறு. கர்த்தருடைய தூதனானவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். இங்கே இயேசு கிறிஸ்து எப்படி அறியலாம்? பின்னர் வரக்கூடிய சம்பவத்தில் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெளிவாக அறிஞ்சு கொள்ளலாம், இவர் இயேசு கிறிஸ்து என்று. ஏனென்றால் தூதர்கள் வரும்பொழுது தங்களுடைய பெயரை சொல்லுவார்கள், அல்லது நான் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லுவார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் அதை சொன்னார் என்று சொல்லுவார்களே தவிர நான் சொன்னேன் நான் என்று அவர்கள் ஒரு நாளும் தேவ தூதர்கள் சொல்ல மாட்டார்கள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த சிறுக்கு தரிசனமாக அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவார். ஆதலால் நீ திராட்சரசம் மதுபானம் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாக இரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், அவள் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரையனாக இருப்பான். அவன் இஷ்டவேலை பெலிஸ்தேரி கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்க தொடங்குவான் என்றான். இதுதான் தேவனுடைய திட்டம். சிம்சோனை குறித்து நியாயபதிகள் 13 சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிற தேவனுடைய திட்டம் என்ன என்று சொன்னால் இதுதான். அங்கே இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருடைய அடிமையாய் மாறிவிட்டார்கள். ஏன் மாறினார்கள் என்றால் அவருடைய பொல்லாத வழிகளினால் தான் கர்த்தர் அவர்களை மாற்றினார். இது தேவனுடைய செயல். தேவன் இஸ்ரவேலரில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். மற்ற எந்த மக்கள் மத்தியிலும் கர்த்தர் செயல்படையில்லை, இஸ்ரவேலரோடு கர்த்தர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகள் செய்யும் பொழுது, தேவனுக்கு விரோதமாய் போகும் பொழுது மீண்டும் அவர்களை அடிமைப்படுத்தி, அடிமைத்தனம் என்றால் என்ன என்பதையும், மீட்பு என்றால், ரட்சிப்பு என்றால் என்ன என்ன என்பதை காட்டுவதற்காக இரட்சகர்களை உருவாக்கி எழுப்பி அவர்களை கொண்டு இஸ்ரவேலை ரட்சித்து கர்த்தருடைய கரத்தை மற்றவர்களுக்கு காட்ட விரும்புகிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மை கொண்டுதான் மற்ற மக்களை இந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இங்கே என்ன சொல்லப்பட்டது என்றால், இந்த பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்றால் நசரையனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற சாதாரணமான ஒரு இரட்சகனை எழுப்பி அவனுக்கு பலத்தை கொடுத்து போ இஸ்ரவேலை வெல்லு என்று கர்த்தர் என்ன செய்யலை, பலத்தை கொடுக்கல. அவன் மிகப்பெரிய பலசாலி, எல்லா நியாயாதிபதிகளிலும் எல்லா பலவான்களிலும் சிம்சோன் யாரு, பலத்த ஒரு நியாயாதிபதி. அவனை போல ஒரு பலசாலி யாருமே கிடையாது, அவ்வளவு பலம் தான் சிம்சோனுக்கு. ஆனால் இவனை தெரிந்து கொள்ளும் பாத்திரமாக கர்த்தர் என்ன செய்தார், அவனை பெறுகிற அந்த தாயே, அவனை சுமக்கிற அந்த தாயே என்ன செய்யக்கூடாது, திராட்சை ரசம் முதலான எதுவுமே அவர் தொடக்கூடாது. தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு அந்த பிள்ளை உட்பவித்து அந்த பரிசுத்தினாலே பிள்ளை பிறக்க வேண்டும், பிள்ளை நசரேயனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். சாதாரணமாக ஒரு மனுஷன் வந்தான், எழுப்பினான், அடித்தான், பிடிச்சான், தேசத்தை மீட்டான் என்பது இல்லாதபடி, இது கர்த்தருடைய பிள்ளை, இது கர்த்தருடைய செயல், இது கர்த்தருடைய அபிஷேகம், இது கர்த்தருடைய விடுதலை என்று இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் சிம்சோன். அதனால தான் சிம்சோனுக்கு மாத்திரம்தான் இவ்வளவு காரியம் சொல்லப்பட்டது. மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லப்பட்டது. சிம்சோனுடைய தாயே எப்படி இருக்க வேண்டும், அவளை திராட்சரசம் தொடக்கூடாது என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷர் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகாபயங்கரமாக இருந்தது, எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவர்களை கேட்கவில்லை, அவர் தம்முடைய முகத்தை நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை, அவர் என்னை நோக்கி இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அதனால் நீ திராட்சரசம் மதுபானம் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். இதுதான் தேவனுடைய திட்டம். சிம்சோனை குறித்த திட்டம், பிறந்ததிலிருந்து மரண நாள் வரைக்கும், தன் மரண நாள் வரைக்கும் அவன் எப்படி இருக்க வேண்டும், நசரேயனாக இருக்க வேண்டும். நசரேயனை குறித்து வேதத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அறிவீர்கள். அதை நாம் திரும்பி போய் அதை வாசிக்க தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்குது, நசரே விரதம் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, திராட்சை ரசம் மதுபானம் தொடக்கூடாது, திராட்சை விதையினால் செய்யப்பட்ட அதனுடைய தோல் எதுவுமே அவர்கள் என்ன செய்யக்கூடாது, பாவிக்கவே கூடாது. ஒன்று, ரெண்டாவது மரணத்தினாலே தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஈவன் அது தகப்பனாக இருந்தாலும், சொந்த வீட்டிலே மரணம் இருந்தாலும் கூட அவன் பிரேதத்தை என்ன செய்யக்கூடாது, நசரேயன் தொடக்கூடாது. இதுதான் நசரே விரதம். அப்படி அவன் தொட்டு அல்லது தெரியாமல் ஒன்று தொட்டுப்பட்டு அவன் தீட்டானால் அவன் போய் தன் தலைமுடியை சிரைத்து அவன் என்ன செய்ய வேண்டும், பலியெல்லாம் செலுத்தி அதற்கு பிறகு திரும்ப அதை தொடர வேண்டும். தொடர்ந்து முடிந்த பிறகு திரும்ப முழுமையாய் மொட்டை அடித்து அவன் என்ன செய்ய வேண்டும், அந்த பலியை அவன் நிறைவேற்ற வேண்டும். அந்த அளவிற்கு நசரே விரதம் என்பது மிகவும் பாதுகாப்பாக தேவன் பார்க்கிற, மிகவும் கவனமாய் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விரதம். அது தேவனுக்காக நியமிக்கப்பட்ட மக்கள், இவன் தேவனுக்குரியவன், இந்த உலகத்துக்குரியவன் அல்ல என்று காண்பிக்கிறது. ஏனெண்டா, சொந்த தகப்பன் தாயினுடைய மரணத்திற்கு கூட அவன் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சொந்த தாய் தகப்பனுடைய மரணத்திற்கு கூட நசரேயன் போக முடியாது, அவன் தேவனுக்குரியவன். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். இயேசு இடத்துல சொல்லும்போது மறித்தோரை மறித்தோர் அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் மறித்தோர் அல்ல, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை தேவன் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும், இவர்கள் நினைக்கிறார்கள் தூதனை போலதான், ஆனால் தூதன் என்று தெரியாது, ஆகவே ஒரு மனுஷனோ என்று நினைக்கிறார்கள், தேவனுடைய மனுஷனை மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் என்னிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார்கள். என்ன, அவளுக்கு பிள்ளை கிடையாது, பிள்ளை பிறப்பதற்கான வாய்ப்பு கிடையாது, திடீரென்று ஒரு காரியம் வந்திருக்கிறது, பிள்ளை பிறக்கப் போகிறான் என்று தேவன் அதற்காக அவனுடைய தாயே இந்த அளவு ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய திட்டம் பெரியது என்று அவர்கள் நம்பி ஆண்டவர்கிட்ட மண்டாடுகிறார்கள். வைஃப் சொன்னது சரிதானோ, ஒருவேளை அவள் எதுவும் மறந்து சொல்லித்தாவோ என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் பொழுது தேவன் தூதரானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று புருஷனுக்கு அறிவித்தார். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்தில் வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீதானா என்று அவர்கள் கேட்டான். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாயிருக்கிற யாதொன்றை சாப்பிடாமலும் திராட்சை ரசம் மதுபானம் குடியாமலும் தீட்டானதொன்றை புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டி உமக்காக இப்படியாய் அங்கே சொல்லுகிற பார்க்க, கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன்னை உணவை புசியே, நீ சர்வாங்க தகனமில் இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றான். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாது இருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது நான் கனம் பண்ணும்படியா. இப்படி அங்கே சொல்லப்படும் போது ஆண்டவர் பேரை கேட்கிறார். அதற்கு கர்த்தருடைய தூதன் 18, தூதனானவர் என் நாம என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அவர் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். ஏசாயாவில் அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். தூதனானவர்கள் தங்கள் தூதருடைய பெயர்களை அவர்கள் சொல்லுவார்கள். இந்த இடத்துல அவர் சொல்லவில்லை, அவருடைய நாமம் அதிசயம் என்று சொன்னார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மணியில் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவா மனைவியை பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழுப்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். இவர் சொன்னார், நீ கர்த்தருக்கு பலியை செலுத்துன்னு சொன்னார். இப்போ இவர்கள் கர்த்தருக்கு பலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பலியில் இவர் போகிறார். அந்த பலியை இவர் ஏறெடுத்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு நீ செலுத்து என்று சொன்னார், இவர் அந்த பலியை ஏறெடுக்கிறார். அக்னி ஜுவாலை பலிபடுத்தி வானத்துக்கு நேராக எழுப்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபடத்தில் அக்னி ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவா மனைவி கண்டு தரையில் முகப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம். தூதனை அல்ல, நான் தூதனை அல்ல தேவனை கண்டோம். இப்போ அவளுக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு என்ன, தூதன் இதை செய்ய மாட்டார், தூதனுக்கு இந்த தகுதி கிடையாது, அங்கே பலியை தொடுவதற்கு தூதனுக்கு தகுதி கிடையாது, கர்த்தருக்கு செலுத்தப்பட்ட பலியை தொடுவதற்கு தூதனுக்கு தகுதி கிடையாது. இங்கே அந்த பலியை ஏறெடுத்து கொண்டவர், அந்த பலியிலே கடந்து போனவர், அந்த பலியிலே அவர் பிரசன்னமானவர், ஆகவே அவர் தேவன் என்பதை மனோவா தெளிவாய் அறிந்து கொண்டதை பார்க்கிறோம். சரி, இதுதான் காரியம். தேவனுடைய திட்டம் என்ன என்று தெரியும், தேவனுடைய விருப்பம் என்ன என்று தெரியும், சிம்சோன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்று தெரியும். அவன் விருத்த சேதனம் உள்ள ஒரு சந்ததியான். அவன் கர்த்தருக்காக விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் மாத்திரம் அல்ல, நசரேய விருதம், கர்த்தருக்காக கர்த்தரோடு நெருங்கி வாழக்கூடிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட மனுஷன். நீங்களும் நானும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மீது இருக்கிறதை நாம் அறிகிறோம். கர்த்தருடைய அபிஷேகம் அங்கே சிம்சோன் மேல் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது பாருங்கள், சிம்சோன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பெலிஸ்தியரை அழித்து இஸ்ரவேலரை விடுதலை செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தருடைய நோக்கம். தேவனுடைய நோக்கம் என்ன? இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆகவே இப்பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியில் வர வேண்டும். ஆனால் சிம்சோனுடைய ஊழியம் என்ன நடந்துச்சு தெரியுமா? 14:1 சிம்சோனுடைய ஊழியம் கர்த்தருடைய சித்தத்தை செய்யல. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்தில் பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு, ஒரு சாதாரணமான ஒரு இஸ்ரவேலன் கூட பெலிஸ்தியரில் போய் என்ன செய்ய மாட்டான், திருமணம் செய்ய மாட்டான். ஏன்? விருத்த சேதனம் இல்லாதவர்களை தொடக்கூடாது, ஒன்று. அங்கே போய் நாம் சம்மந்தம் கலக்கக்கூடாது, ஒன்று. இரண்டாவது, அவர்கள் தங்கள் கோத்திரங்களுக்குள்ளே தான், கோத்திரத்தை பாதுகாக்கும்படியாக அந்தந்த கோத்திரத்துக்குள்ளே தான் திருமணம் செய்ய வேண்டும். இஸ்ரவேலுக்குள்ளேயே எல்லாரும் எல்லாரோடும் திருமணம் செய்ய முடியாது, கோத்திரங்கள் பாதுகாக்கப்படும்படியாக அந்தந்த கோத்திரம் அந்தந்த கோத்திரத்துக்குள்ளே திருமணம் செய்து தான் அவர்கள் வாழ வேண்டும். ஒவ்வொரு கோத்திரமும் கோத்திரங்களாய் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். ஏனென்றால் அங்கே யூதா கோத்திரம் தனிமையாய் பாதுகாக்கப்பட்டால்தான் யூதாவின் ராஜசிங்கம் அங்கே யூதா கோத்திரத்திலிருந்து எழும்பப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் அந்த கோத்திரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது தேவனுடைய திட்டம். ஆனால் இங்கே சிம்சோன் பாருங்க, சாத்தான் செய்த ஒரு பெரிய ஒரு சதி என்னென்னா, இப்போ இதே காரியம் சாத்தானுக்கு நல்லா தெரியும். சாத்தானுக்கு என்ன நல்லா தெரியும்? தேவனுடைய திட்டம் என்னென்று தெரியும், தேவனுடைய சித்தம் என்ன என்று தெரியும். இப்போ அவன் என்ன செய்கிறான், இந்த சித்தத்தில் இருந்து இவனை வெளியில் கொண்டு வந்துட்டா, சிம்சோனை தேவனுடைய சித்தத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்துட்டால் தேவனுடைய சித்தம் நடக்காது என்று சாத்தான் நினைத்தான். ஆனால் தேவனுடைய சித்தம் நடக்காமல் இருக்குமா? இல்லை, தேவனுடைய சித்தம் நடக்கும். ஆனால் தேவனுடைய திட்டத்தை என்ன செய்ய முடியும்? ஜனங்கள் மாற்ற முடியும், மாற்றி அது தேவனுடைய செயலாய் மாற்றிவிட முடியும். இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனுடைய காரியத்தை பாருங்க, அவன் எந்த இனத்திற்கு அவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறார்களோ அந்த இனத்தில் போய் அவன் பெண் கொள்ளுகிறதை பார்க்கணும். இதை நீங்கள் சம்பவத்தை வழியாக வாட்ச் கொண்டு வந்தீங்கன்னா தெள்ள தெளிவாக தெரியும், இஸ்ரவேலரை பெலிஸ்தியர் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய பேச்சுவார்த்தையெல்லாம் நீங்கள் பாருங்க, இந்த சிம்சோன் விவகாரத்தில் இஸ்ரவேலரே ஒரு கட்டத்தில் கொண்டு போய் என்ன செய்வார்கள், பிடிச்சு கொண்டு போய் பெலிஸ்தியர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பார்கள் கட்டி வச்சு. ஏனென்றால் அவர்களும் இவர்களும் ஒன்றாய் வாழ தொடங்கிட்டார்கள். நாங்கள் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு யுத்தம் வேண்டாம், நம்ம சமாதானமாக இருப்போம். நீங்கள் எங்களை அடிமைப்படுத்திக் கொள்ளுங்க, எங்களுக்கு யுத்தம் வேண்டாம், நாங்கள் சமாதானமாக இருப்போம். இந்த உலகத்தோடு ஒற்றி நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம். எங்களுக்கு இந்த உலகத்தை எதிர்க்கவோ இந்த உலகத்தில் யுத்தம் செய்யவோ இது எங்களுக்கு வேண்டாம். நாம் நீங்கள் நாங்கள்லாம் ஒன்று தான், எல்லா சமாதானம் நீங்கள் தொடர்ந்து வாசிட்டீங்கன்னா தெள்ள தெளிவாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் இசைந்து வாழ தொடங்கிட்டார்கள் பெலிஸ்தரோடு, பெலிஸ்தரோடு. ஆனால் பெலிஸ்தியர் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறார்கள், அதான் உண்மை. கர்த்தருடைய பார்வையில் பெலிஸ்தியர் அடிமை. இன்றைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, உலக மக்களோடு நாம் ஒன்றித்திருக்கும் பொழுது உலக மக்களும் அவர்களும் எங்களுக்காக நேசமாக இருக்கிறார்கள், நிச்சயமாக கிடையாது. நீங்கள் வேணுமெண்டா நேசமாக இருப்பீங்க, நீங்கள் வேணுமெண்டா இருப்பீங்க. ஆனால் உலக மக்களுடைய ஒரே ஒரு நோக்கம் சாத்தான் அங்கே என்ன செய்திருப்பான், பயன்படுத்தி கொண்டிருப்பானண்டா, என்ன பயன்படுத்துவானண்டா, அந்த மக்களை கொண்டு உங்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்து விட வேண்டும், கர்த்தரை விட்டு எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்பது தான் ஒரே நோக்கம். அது இல்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்க முடியாது. என்ற தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக செய்யக்கூடிய மக்களை நாம் என்ன செய்கிறோம், அங்கீகரித்து கொண்டு இல்லை இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள், கிடையவே கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டிய ஐக்கியம் காக்கப்பட வேண்டும். இங்கே சிம்சோன் அங்கே எங்கே திருமணம் செய்ய வேண்டுமோ, எங்கே ஐக்கியத்தை வச்சிருக்க வேண்டுமோ, எங்கே வாழ்க்கையை வைத்திருக்க வேண்டுமோ அங்கே வாழ்க்கை இல்லை. சிம்சோன் திமினாத்துக்கு போய் திமினாத்தில் பெலிஸ்தர் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயின் தகப்பனை நோக்கி, திமினாத்தில் பெலிஸ்தர் குமாரத்திகள் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதனம் இல்லாத, முதலாவது கேள்வி கேட்கிறார்கள், நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன, உன் சகோதரரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றார்கள். இதுதான் சாத்தானுடைய திட்டம், இதுதான் சாத்தானுடைய நோக்கம். சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா, இஸ்ரவேலில் அவ்வளவு ஜனங்கள் இருந்தார்கள், அவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தேவன் அவனுக்காக ஏற்படுத்தின பெண் உறவு வாழ்க்கை எல்லாம் இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு. ஆனால் அவன் என்ன செய்துட்டான், அவனுடைய பார்வை சாத்தா எங்கே காட்டிட்டான், இல்லை என் கண்களுக்கு பிரியமானவள் என்று விருத்த சேதனம் மற்ற ஒரு இடத்துல போகும்படியாய், விருத்த சேதனம் இல்லாத ஒரு இடத்துல போகும்படியாய், அல்லது அந்த மக்கள் எப்படி வாழுகிறார்களோ அவர்களைப் போல வாழும்படியாய் நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும்படியாய் அங்கே சாத்தான் என்ன செய்கிறான், மதி மயக்கி விடுகிறான். இன்றைக்கு உலகத்தில் தான் நடக்குது, கிறிஸ்தவ உலகமும் அப்படி தான் போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு நாம் இந்த தேசத்தில் வந்தால் இந்த தேசத்தில் எப்படியோ அதே போல வாழ்ந்து கொண்டு போகிறோம், இந்த தேசத்தில் உள்ள கலாச்சாரம் எப்படியோ அதே போல வாழ்கிறோம், இந்த மக்கள் எப்படி நடக்கிறார்களோ அதே போல, எல்லாம் ஒன்று தான். ஏன்னாடா இங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் அப்படி தான் நடக்கிறார்கள், இங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் எப்படி நடக்கிறார்கள், இங்கே உள்ள கலாச்சாரம் எப்படியோ எப்படி வாழ்கிறார்களோ, நாலு மலையா அஞ்சு மனைவியா கைவசா எல்லா காரியத்தையும் இவர்களும் நடக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு நம்முடைய தமிழர்கள் நம்முடைய கிறிஸ்தவர்கள் யார் என்ன சொல்லி பாருங்க, வெளிநாட்டில் வந்துட்டால் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் எப்படியோ அப்படியே நம்ம வாழ்ந்துருவோம், கிடையவே கிடையாது. நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி வாழுகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எங்கே இருந்தாலும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் தான் வாழ வேண்டும். சிம்சோன் தன்னுடைய இனத்தில் அவன் பார்க்க வேண்டியவன், தன் கண்களுக்கு பிரியமானது அவனுடைய இனத்திலேயே இருக்கு, அவனுடைய இனத்திலேயே கண்களுக்கு பிரியமானது தேவன் ஏற்படுத்தின வைத்திருந்தும் அவன் என்ன செய்யவில்லை, அவன் பார்வை அங்கு வெளியில் போயிடுச்சு. அவன் பெலிஸ்தர் இடத்தில் குற்றம் பிடிக்க இங்கே வேதம் அழகான ஒரு காரியத்தை சொல்லும், பிரியமான அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். நாலாம் வசனம், அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி, இது கர்த்தரின் செயல். இங்கே தான் நம்ம எல்லாரும் புலப்படுவோம். இந்த வசனம் தான் நமக்கு குழப்புகிற வசனம். இதனால தான் இன்றைக்கும் நாம் அநேகர் என்ன செய்கிறோம், ஓ இது எல்லாம் கர்த்தருடைய செயல் தானே, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் கர்த்தருடைய செயல், அப்போ நான் நல்லா நடந்தாலும் கர்த்தருடைய செயல் தான், நான் கெட்டு போனாலும் கர்த்தருடைய செயல் தான், நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தாலும் கர்த்தருடைய செயல் தான், இல்லை நான் விருப்பம் இல்லாமல் கர்த்தருக்கு எதிர்த்து நான் வாழ்ந்தாலும் கர்த்தருடைய செயல் தான். இங்கே சிம்சோன் பெலிஸ்தியருடைய பெண்களை பார்த்து பார்வைக்கு அழகாக இருந்துச்சு, அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சிம்சோன் அழுகிறான். இதை வேதம் சொல்லுகிறது, அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தின்படி நமக்கு எப்படி தெரியும், எப்படி தெரியும், கர்த்தர் தான் இந்த காரியத்தை ஏற்படுத்தினார் என்று தெரியும். ஆனால் உண்மை அப்படி இல்லை. இதுக்கு மேலே 13:25 அவன் சோராவுக்கும் மிஸ்தாவுக்கும் நடுவாக, யார், சிம்சோன், நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவத் தொடங்கினார். என்ன ஏவத் தொடங்கினார், கர்த்தருடைய சித்தம், நீ என்னத்திற்காய் உருவாக்கப்பட்டவன், நீ என்னத்திற்காய் அனுப்பப்பட்டவன், நீ என்ன வேலை செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்த தொடங்கினாராம், ஏவத் தொடங்கினார். என்ன, இஸ்ரவேலரை நீ மீட்க வேண்டும், உன்னுடைய எதிராளி பெலிஸ்தியன், இந்த பெலிஸ்தியர்களை நீ அழிக்க வேண்டும், இது கர்த்தருடைய வேலை. ஆனா அங்க என்ன நடந்துச்சு, சிம்சோன் திருநாட்டுக்கு போய் திருநாட்டில பெலிஸ்தர் குமாரத்துக்கு ஒரு பெண்ணை கண்டு, தேவனுடைய திட்டம் என்ன, இவன் பெலிஸ்தரை எதிராய் பார்க்க வேண்டும், ஆனா இவனுடைய கண்கள் என்ன பார்த்துச்சு, அழகாய் பார்த்துச்சு. தேவனுடைய திட்டம் வேறு, தேவனுடைய சித்தம் வேறு, இப்போ இவனுடைய செய்த வேலை வேறு, இவனுடைய பாதை இப்போ மாறி போயிட்டு, ஆண்டவர் உணர்த்தினது அது அல்ல, ஆவியானவர் உணர்த்தினது அது அல்ல, இந்த உலகத்தோடு வாழு என்று ஆவியானவர் உணர்த்தவில்லை, இந்த இதை எதிர்த்து நட, உன்னுடைய ஜனத்தை மீட்டுக்கொள், உன்னுடைய ஆவி ஆத்மாவை மீட்டுக்கொள், இவர்கள் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், இந்த பாவம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, இதற்கு எதிராக நீ எழும்பு என்று கர்த்தருடைய ஆவியான உணர்த்தினார். ஆனால் சிம்சோனோ அதுதான் எனக்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அதுக்குள்ளே போயிட்டான். இவனுடைய பாதை இங்கே முதலாம் வசனத்திலே மாறி போனபடியினால இப்போ அதனால தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் பெலிஸ்தீரத்து 4 வசனம், குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல். எது கர்த்தரின் செயல்? இப்பொழுது இவன் இதைத்தான் அடமுடிச்சு கொண்டு நிற்கிறான், எது எனக்கு இதுதான் வேண்டும், நான் இதை இது பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். இன்றைக்கு மனுஷர்கள் அப்படி தான் வாழுகிறார்கள், மனுஷர்கள் கர்த்தரோடு முரண்டு பிடிச்சி, இல்லை எனக்கு இதுதான் வேண்டும் ஆண்டவர் என்று ஆண்டவர் என்று சீராக விட்டுருவார். சரி ஓகே, உனக்கு இதான் வேணுமா, நீ இந்த வாழ்க்கையை தான் ஆசைப்படுறியா, இப்படி தான் செய்றியா, போ. ஆனால் இங்கே என்னுடைய செயல் ஒன்று நடக்கும், நான் ஒரு செயலை நடத்துவேன், நான் ஒரு செயலை நடத்தி காட்டுவேன். கர்த்தர் என்ன செய்தார்? நல்ல செயலை நடத்தினாரா சிம்சோன் வாழ்க்கையில்? அவன் என்ன செய்தான்? போய் திருமணம் செய்தான், பெண்ணை இது பண்ணினான், அங்கே போய் திருமணம் செய்துட்டு அவன் திரும்பி வந்தான், விடுகதையை சொன்னான், அங்கே கோபம் உண்டாயிற்று. அப்போ அவன் கோபப்பட்டு திரும்பி வந்துட்டான், திரும்ப மனைவியை பார்க்க போனால் என்ன உண்டாயிற்று? மனைவி அவனுடைய நண்பர்களில் வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டாள். கொடுக்கப்பட்டோன்னு இதை கேள்விப்பட்டோன்னு அவன் கோபப்பட்டான், கோபப்பட்டு நரிகளை பிடிச்சி, 300 நரிகளை பிடிச்சி வாரோட வால் கட்டி அங்கே பெலிஸ்தருடைய பண்ணைகள் எல்லாம் விட்டாச்சு. எல்லாத்தையும் கோபத்தில், என்னத்துக்கு கோபத்தில் மனைவி வேறொரு ஆணுக்கு கொடுக்கப்பட்டுட்டால் தன்னுடைய மனைவி என்றதுக்காக அங்கே கோபப்பட்டான், கொடுத்தான். அங்கே அது நடந்துட்டோண்ட உடனே அந்த ஜனங்களெல்லாம் கேட்டு சிம்சோனே எப்படி செய்தானுடனே, இதுக்கு தான் அவன் செய்தான்னு சொன்ன உடனே அவர்கள் கோபப்பட்டு சிம்சோனுடைய மாமனாரையும் சிம்சோனுடைய மனைவியை பிடிச்சி எரிச்சு போட்டுட்டார்கள். இப்போ அவனுக்கு திரும்ப கோபம் வந்துட்டு, திரும்பவும் என்ன செய்கிறான், நீங்கள் இப்படி செய்துட்டீங்களா பழி வாங்குது, இப்படி செய்துட்டீங்களா நான் இதை செய்வேன் என்று சொல்லி போய் திரும்ப போய் தாடைகள் எடுத்து அடித்து 300 பேர் அவன் கொண்டு போட்டான். இப்படி தன்னுடைய அவன் தேவனுக்காய் வாழ வேண்டியவன், அவனுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஏற்றபடி கோடு போட்டு தொடங்க போடியவன், அவன் எங்கே போயிட்டான்? ஸ்டார்டிங் எங்கே போய் ஊழியத்தின ஸ்டார்டிங் என்ன சொல்லுது வேதம்? அவனுக்கு தான் ஊழியத்தினுடைய ஸ்டார்டிங், 14 அதிகாரம் 1 வசனம், இதுதான் அவனுடைய ஊழியத்தினுடைய ஸ்டார்டிங். ஸ்டார்டிங்கே அவன் எப்படி போயிட்டான்? தன்னை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய கண்களின் இச்சை, தன்னுடைய காமம், தனக்கு எது வேணுமோ, தனக்கு என்று வாழத் தொடங்கிவிட்டு. ஆனால் இவன் நசரேயன், இதை மறந்து போயிட்டான். இவன் நசரேயன், இவன் இப்படியெல்லாம் நினைச்சபடி வாழ முடியாது, இப்படியெல்லாம் ஒப்பந்தத்தை மீற முடியாது, இப்படியெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் நடக்க முடியாது. ஆனால் அவன் நடந்ததை பார்க்கிறோம், பாருங்க 5 வசனம் 14. அப்படியே சிம்சோனும் அவன் தகப்பனும் தாயும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெட்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அங்கே திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது, திராட்சை தோட்டத்து பக்கத்திலே போகக்கூடாது, தாய் தகப்பனை இப்போ என்ன செய்கிறார்கள், மாறியாச்சு. சரி, சிம்சோனுக்கு இது பண்ணி பார்த்தார்கள், மாற்ற முடியல. சரி ஓகே, நீ அப்படியே போ, நீ இப்படியே செய். ஆனால் தாய்க்கு நன்றாய் தெரியும், என்ன தெரியும், நசரைய விரதம் இருக்கிறது, இந்த பிள்ளை பெறுவதற்காக அவளே அந்த நசரைய பகுதியை அவள் பங்கு பெற்றவளாக இருந்தால் திராட்சை ரசம் பக்கமே போகக்கூடாது, திராட்சை செடிகள் பக்கமே போகக்கூடாது, அந்த காற்றே படக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இங்கே அதன் பக்கமாய் போனார்கள். அப்படியே சிம்சோன் அவன் தாய் தாப்பன் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர் திம்னாத்துக்கு ஒரு திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெட்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்யலை, சிம்சோனை அழிந்து போக முடியல, நிச்சயமாக கர்த்தர் சிம்சோனை காப்பாற்றினார், சிம்சோனுக்கு பலத்தை கொடுத்தார், சிம்சோனுக்கு தாங்குகிறதான காரியத்தையும் அதை மேற்கொள்வதற்கான பலத்தை கொடுத்தார். நாம் இதை வச்சுக்கிட்டு நினைக்கணும், பாருங்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய வழி மாறி போனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் திராட்சை ரசங்கள் வழியாக போகக்கூடாது, திராட்சை தோட்டத்து வழியாக நான் என்னுடைய வழி மாறி போனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களோட தான் இருப்பார், கர்த்தர் உங்களோட தான் இருப்பார், கர்த்தர் என்னோட தான் இருப்பார். இந்த உலகத்தில் நாம் வாழும் வரையிலும் நாம் கர்த்தரை விட்டுட்டே போண்டாம், கர்த்தரே வேண்டாம், நீங்கள் ஜெபம் பண்ணவே வேண்டாம், பைபிளே தொட வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார், நிச்சயமாக இருப்பார் கர்த்தர். அங்கே சிம்சோன் செய்த காரியத்திற்கு கர்த்தர் அங்கே சிம்சோனோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கர்த்தர் அவருடைய திட்டம் இருக்குல்லவா, அது நடத்த வேண்டும். அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார், இப்போ கர்த்தருடைய செயல் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது, கர்த்தருடைய சித்தம் அல்ல. சிம்சோன் அவனுடைய வாழ்க்கையை அவனே தீர்மானித்து கொண்டு போகிறான், அவனுடைய வாழ்க்கையை அவன் தான் கோடு போடுறான், இதான் என்னுடைய வாழ்க்கை என்று அவன் கோடு போட்டு கொண்டு போகிறான். அங்கே கர்த்தர் பயணித்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் போடுகிற கோட்டிலையும் நடக்கலாம், அல்லது நாமாகவும் கோடு போட்டு கொண்டு போகலாம். நீங்களும் நானும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் நடக்கலாம், அந்த பாதையில் நடக்கலாம், அல்லது நாம் விரும்பினபடி இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, நானும் நீங்கள் தீர்மானிக்கலாம். தீர்மானிக்க முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி நான் தீர்மானித்ததுனால கர்த்தர் என்னை விட்டுட்டு போயிடுவார், போகவே மாட்டார், கர்த்தர் உங்களோடு இருப்பார், நிச்சயமாக இருப்பார். வேதத்தில் நாம் அழகும் பார்க்குறோம், கர்த்தர் எங்கேயும் விட்டுட்டு போகலை, இஸ்ரவேல் ஜனங்களையும் விட்டுட்டு போகலை, அதற்கு பிறகு வந்த எந்த மக்களையும் கர்த்தர் விட்டுட்டு போயிடும், கர்த்தர் விட்டுட்டு போக மாட்டார், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் இருக்கிறார் என்று நாம் சொல்லி ஏமாந்து போய்விடக்கூடாது. தேவையான இடத்துலலாம் சிம்சோன் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்தான், சிம்சோனை யாரும் கட்ட முடியலை. எல்லாவற்றுக்கும் காரணம் சிம்சோனுடைய பலம் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் தான் அங்கே வந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தான் சிம்சோனை காப்பாற்றினார், அங்கே வந்து தான் பலம் கிடைச்சது. அப்போ கர்த்தர் வந்தார் செய்தார் சிம்சோனை காப்பாற்றினார், வந்தார் செய்தார் சிம்சோனை காப்பாற்றினார். ஆனால் அதனுடைய அர்த்தம் கர்த்தருடைய சித்தத்தை சிம்சோன் செய்தானா? இல்லை. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி பலமாக இறங்கி இங்கே ஆட்டுக்குடி கழித்து புறப்பட்டாலும், ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாயின் தகப்பனுக்கும் அறிவிக்கவில்லை. இதில் என்ன அடையாளம் இருக்குது தெரியுமா? எந்த ஒரு மரணத்தையும் மரித்ததையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது சரீரத்தை. இதுதான் நசரைய விரதம். ஆனால் இவன் ஒரு சிங்கத்தை அடித்து குட்டுவீடாக விட்டுட்டு போயிடல, கொன்று போட்டான், அதை அடித்து கொன்று போட்டான். அப்போ அதை சாகும் வரைக்கும் அதோட மன்றாடி இது பண்ணி போராடி அதை சாவடித்து அதை கிழிச்சு போட்டு இப்போ அதனால் தீட்டுப்பட்டுட்டான். அதனால தான் தாய் தகப்பனுக்கு சொல்லிடுறேன். என்ன நடந்துச்சு? நசரே வேதத்தில் தீட்டு உண்டாயிடுச்சு. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினால் சிம்சோனுக்கு கண்களுக்கு பிரியமாக இருந்தால் சில நாளைக்கு பின்பு அவள் விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. மீண்டும் தேன் சாப்பிடலாமா? தேன் சாப்பிடலாம். நசரேன் தேன் சாப்பிடலாமா? தேன் சாப்பிடலாம். ஆனால் எங்கே இருந்து எடுத்தான்? பிரேதத்தில் இருந்து எடுத்தான். அந்த தேன் எங்கே இருந்துச்சு? சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான், அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவளுக்கு அறிவிக்கவில்லை. அவனுக்கு தெரியும் தான் தீட்டுப்பட்டவன் என்று. அவனுக்கு தெரியும் இதை செய்வது கர்த்தருக்கு பிரியமில்லை என்று தெரியும். தன்னுடைய காரியத்தை தான் உடைத்து போட்டேன், மீறி போட்டேன், கர்த்தருக்கு விரோதமாய் நடந்திருக்கிறேன் என்று அவனுக்கு தெரியும். அவன் தெரிந்தும் இது கர்த்தருக்கு விரோதமானது என்று தெரிந்தும் ஒரு மமதை, என்ன மமதை? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது, என்னை யாரும் கட்ட முடியாது, என்னை யாரும் உடைக்க முடியாது, என்னை யாரும் மாற்ற முடியாது. ஏண்டா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதற்காக என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் அல்ல. சிம்சோனுடைய வாழ்க்கை தெள்ள தெளிவாய் சொல்கிறது, அவன் கர்த்தருடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றவே இல்லை. கடைசியில் கூட அவன் நிறைவேற்றலை. கர்த்தர் அவன் தொடக்கத்திலிருந்து மறிக்கும் வரைக்கும் அப்படி தான் இருப்பான் என்று வேதம் சொன்னது. ஆனால் அவன் கடைசி வரையிலும் அவனுடைய நோக்கு என்ன தெரியுமா இருந்துச்சு? அவனுடைய நோக்கு என்ன தெரியுமா இருந்துச்சு? கடைசி ஜெபத்தை ஒருக்க வாசிங்க. கடைசி ஜெபத்தை 16 நியாயாதிபதிகள் 16:28 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இதான் கடைசி ஜெபம், கர்த்தராகி ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாக பெலிஸ்தரின் கையில். இப்ப இந்த பெலிஸ்தரை நான் அழிக்க போகிறேன், இங்க வந்திருக்கிற என்னை வேடிக்கை பார்க்கிற ஜனங்களை நான் அழிக்க போகிறேன். தேவனுடைய நோக்கம் அடிமைப்படுத்தியிருக்கிறபடியினால் இந்த ஜனங்களை அழித்து மீட்க வேண்டும். ஆனால் இவன் செய்தது எல்லாம் தெரியுமா? இவன் செய்ததெல்லாம் பழி வாங்குதல் மாத்திரம்தான். தனக்காக பழி வாங்கும்படியாய் இரண்டு கண்களுக்காக, அவன் தெளிவாக இருக்கிறான், தந்த கண்களை குத்தி போட்டுட்டார்கள், இவர்கள் இப்படி செய்தார்கள் அல்லவா, இதுக்காக எனக்கு பலத்தை தாரும், நான் இவர்கள் அழிச்சு போட வேண்டும். கர்த்தருடைய சித்தம் செய்யும்படியாய் இல்லை. இன்றைக்கு ஜபங்கள் இப்படி தான் இருக்குது. கிறிஸ்தவ மத்தியில் ஜபம் இப்படி தான் இருக்குது. அவருடைய நோக்கங்களும் எண்ணங்களும் பார்வைகளும் இப்படி தான் இருக்குது. எனக்கு இப்படி செய்துட்டார்கள், எனக்கு இப்படி பேசியாச்சு, எனக்கு இப்படி நடந்தபடியினால் ஆண்டவரே நீர் இப்படி செய்ய வேண்டும். பழி வாங்குது, பழிவாங்கல் போன முறை நம்ம வாசித்தோம். பழிவாங்குதல் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக அவன் செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுட்டு தனக்காகத்தான் அவன் செய்த எல்லா காரியத்தையும் எடுத்து பாருங்க, எல்லா இடத்தையும் எடுத்து பாருங்க, அவன் பழிவாங்குதலை மாத்திரம்தான் செய்தான். தனக்காக பர்சனல் வெஞ்சன்ஸ்ன்னு சொல்வார்கள், தனிப்பட்ட முறையில் தனக்காக பழிவாங்கும் ஒரு வாழ்க்கையை தான் சிம்சோன் வாழ்ந்தான். அது தேவ சித்தம் அல்ல. தேவனுடைய நோக்கம் இந்த 3000 அழிக்கிறது, 300 அழிக்கிறது, அது நோக்கம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வது தேவனுடைய நோக்கம். சிம்சோனுடைய நோக்கம் எப்படி மாறி போச்சு? தனக்காக, முதலாவது தனக்காக ஒரு மனைவி, தனக்காக ஒரு பெண், தன்னுடைய ஆசை, தன்னுடைய இச்சை, தனக்காக எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும், எல்லாரும் மாற வேண்டும். அப்படி இல்லை. நாம் தேவனுக்காய் வாழக்கூடிய ஜனங்கள். தேவன் என்ன விரும்புகிறாரோ, தேவனுடைய அபிஷேகம் உங்கள்கிட்ட இருக்கா, அந்த அபிஷேகத்துக்கு ஏற்றபடி நீங்களும் நானும் வாழ வேண்டும். கர்த்தர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறாரா, கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறாரா, அந்த பிரித்து எடுத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்த போது, முதலாவது பிரசங்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் போதிக்கப்பட்டது. அங்கே உலகத்திலிருந்து வந்த எல்லா மொழி பேசக்கூடிய யூதர்கள் எருசலேமில் வந்து கூடியிருந்தார்கள் பண்டிகைக்காக. ஆகவே அந்த யூதர்கள் மத்தியில் தான் முதலாவது பிரசங்கம் செய்யப்பட்டுச்சு. அதில் என்ன சொன்னார், இந்த பொல்லாத சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது யார் பொல்லாத சந்ததி? தேவனுடைய வார்த்தையை பெற்ற, தேவனுடைய வார்த்தையில் நடக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலனாக இருக்க வேண்டும், நீ தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டுமானால் உன்னுடைய இனத்தை விட்டு நீ வர வேண்டும், உன்னுடைய அந்த கலாச்சாரத்தை விட்டு வர வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல சொல்லுகிறார், அப்போஸ்தலர் பேதுருவை கண்டிக்கும் பொழுது, நீர் யூத முறைமையின்படி நடக்காமல் புறஜாதி முறைமையின்படியாக நடந்திருக்க மற்றவர்கள் எப்படி யூத முறைமையின்படி நடக்க கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம், கிறிஸ்தவர்கள் அங்கே யூத கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் அப்படியே வந்து யூத கிறிஸ்தவர்களாக இருக்கவில்லை, கிறிஸ்தவர்களாக மாறின பிறகு தங்களுடைய கலாச்சாரங்களோடு அப்படியே யூதர்கள் என்ற அடையாளத்தோடு அவர்கள் வாழையில் புறஜாதிகளைப் போல வாழ்ந்தார்கள். அவர்கள் அடையாளத்தை மாற்றிட்டார்கள். அங்கே ஏன் புறஜாதி என்று சொல்லப்படுகிறது என்றால், அங்கே யூதனுக்குரிய எந்த அடையாளமும் அப்போஸ்தலனாகிய பேதுருடையோ மற்ற அப்போஸ்தலனுடையோ மற்ற யூத கிறிஸ்தவர்களுடையோ கிடையாது. அவர்கள் இனந்தான் யூதர்கள். அவர்கள் இனத்தில் பிறந்தபடியினால் அவர்கள் யூதர்கள். நாம் தமிழராய் பிறந்தபடியினால் நாம் தமிழர்கள். ஆனால் நாம் கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும், தமிழனாய் வாழக்கூடாது, கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும். இங்கே சிம்சோனாய் வாழாதபடி, இஸ்ரவேலனாய் வாழாதபடி, கர்த்தருடைய அபிஷேகைக்கு ஏற்றபடி வாழாதபடி, தன்னுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்தார். அங்கே கர்த்தர் வழிநடத்தி கொண்டு தான் வந்தார். பாருங்க சிம்சோன் 16 அதிகாரம், சாத்தான் செய்கிற வேலையை பாருங்க. 16 அதிகாரம் 1 வசனம், 1 வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவனிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. ஆமென். போதும். 5 வசனத்து வாசி. அவனிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி. 4 வசனம். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையில் அங்கே மனைவி, அங்கே கர்த்தருடைய செயல் என்ன என்று பார்த்தீங்க. கர்த்தர் அந்த மனைவியோடு வாழ முடியாது, கர்த்தர் அனுமதிக்கல, அந்த குடும்பத்தையே கர்த்தர் அழித்து போட்டார் என்பதை நாம் காண்கிறோம். சிம்சோன் அது நிமித்தமாகத்தான் என்ன செய்தான், எழுந்து வேலை செய்தானே தவிர கர்த்தருக்காக வேலை செய்யலை, கர்த்தருக்காக வேலை செய்யலை. இன்றைக்கும் தங்களுடைய சொந்த காரியங்களுக்காகவும் சொந்த மேன்மைக்காகவும் சொந்த புகழுக்காகவும் ஊழியங்கள் செய்யக்கூடிய மக்கள் எழுப்பி ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தருக்காக செய்வதுதான் உத்தமம். இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையை சாத்தான் எப்படி மாற்றி போட்டான் என்று பாருங்கள். அங்கே ஒரு தொடர்பு, அங்கே வெளியில் ஒரு பார்வை அவனுடைய கண்கள் பார்த்துச்சு, இச்சிச்சுது. இந்த உலகத்தில் இந்த பெண் அழகாக இருக்கிறாள், இந்த பெலிஸ்தரில் இந்த பெண் அழகாக இருக்கிறாள் ஒரு இச்சை. அதற்கு பிறகு அவனை இஸ்ரவேலுக்குள்ளேயே வரவிடலை, இஸ்ரவேலுக்குள்ளே எந்த பெண்ணையும் பார்க்க முடியல. பாருங்கள், அதுக்கு பிறகு பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு. காசா இஸ்ரவேல் மக்கள் கிடையாது. அதே போல் அங்கே சிம்சோன் நடுராத்திரி மட்டுப்படுத்து, அதற்கு பின்பு சோரோத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலாளி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடு அங்கே போய், இப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து போனதை பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் உங்கள் வாழ்க்கை இருக்குமானால் அது தேவனுடைய திட்டமாக இருக்காது, ஆனால் அங்கே தேவனுடைய செயல் இருக்கும், தேவனுடைய செயல் இருக்கும். தேவன் அங்கே செயல்பட்டு கொண்டு தான் இருப்பார், உங்கள் வாழ்க்கையில் தேவன் இடைப்பட்டு கொண்டு தான் இருப்பார், ஆனால் அது தேவனுடைய திட்டம் கிடையாது. சிம்சோனுக்கு கடைசி வரையிலும் இஸ்ரவேல் பெண்ணோடு திருமணம் செய்யவோ வாழ்க்கை வாழவோ அங்கே தேவன் அனுமதிக்கவே இல்லை. பாருங்க, அங்கே சாத்தான் அப்படியே அவன் கண்களின் இச்சையை அங்கே மாற்றிவிட்டான். வேதம் என்ன சொல்கிறது, அதற்கு பின்பு அவன் சோரோக்கு ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலாளி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாயிருந்தான். அப்படி என்றால் நேசமாயிருந்தான். யாரு? சிம்சோன் அந்த ஸ்திரீயோட நேசமாக இருந்தான். அந்த ஸ்திரீ எப்படி இருந்தால் தெரியுமா, அவளிடத்தில் பெலிஸ்தீன அதிபதிகள் போய், நீ அவளை நயம்பி, நீ அவனுக்கு மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்று, நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதனால் அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்துகொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெளிலால் சிம்சோனை பார்த்து, அப்போ தெளிலாளுக்கு என்ன மனசு, தெளிலாளுக்கு காசு தான். தெளிலால் சிம்சோன் நேசித்தது போல நேசிக்கல. உலகம் உங்களை என்ன செய்யாது நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை உலகம் என்னை நேசிக்குது, உங்களை நேசிக்காது உலகம், உலகம் உங்களை ஏமாற்றிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் தான் உலகத்தை நேசிப்பீங்க, நீங்கள் தான் நேசிப்பீங்க. ஆ நல்ல நண்பர்கள், ஆ எங்களுக்காக உயிரியே கொடுப்பார்கள், கடைசி மட்டும் கொடுக்க மாட்டார், கடைசி மட்டும் கொடுக்க மாட்டார். அநேக காரியங்களை நான் அறிவேன், அநேக விஷயங்களை நான் அறிவேன். சொல்லுவார்கள். சொல்லிட்டு உங்கள்கிட்ட எல்லா கதையும் கேட்டுட்டு யாரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களோ அவர்கிட்டயே போய் சொல்லிடுவார்கள். உலகம் அப்படி தான் நடக்கும். இதுதான் உலகம். நீங்கள் உலக மக்களை நம்பினா ஏமாற்றம் தான். இதுதான் உலக மக்கள். இவள் என்ன செய்தாள், அங்கே நேசிக்கிறது போல காண்பித்து இவளுடைய நேசம் அப்படி இல்லை. இவள் என்ன செய்துட்டாள், சிம்சோனை ஏமாற்றி கொண்டிருந்தாள். சிம்சோன் தான் பாவம், உண்மையாக போய் நேசித்தாங்க அந்த பெண்ணில், தெளிலாளில் போய் நேசித்தது சிம்சோன், நேசம் வைத்தது சிம்சோன், அவளுடைய அழகிலேயும் அன்பிலும் நேசம் வைத்தது சிம்சோன். ஆனால் தெளிலால் கிடையாது, அவள் தெளிவாக இருந்தாள். அவள் தனக்கு எங்கே காசு வரும், எங்கே பணம் வரும், எப்படி அவனை ஏமாற்றலாம் என்று தான் அங்கே இருக்கிறதை தொடர்ந்து அவள் கேள்வி கேட்டு கடைசியாக அவனை என்ன செய்தாள், துரோகம் பண்ணி அவனை முற்றுமுடிய ஏமாற்றி அங்கே இல்லாமல் அழித்து விட்டதை பார்க்கிறோம். இதுதான் சாத்தானுடைய வஞ்சனை, சாத்தான் செய்யக்கூடிய வஞ்சனை. இங்கே சிம்சோன் வாழ்க்கையில் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கத்தருடைய சித்தம் இருந்துச்சா, கத்தருடைய செயல் இருந்துச்சா, இருந்துச்சு. கடைசியில் அவன் சாகும்போது அவன் ஜெபம் பண்ணினானே, கத்தர் கேட்டாரா, கத்தர் கேட்டான். அவனுடைய சாவ ஜெபத்தை கத்தர் கேட்டார் சொல்லி பலமாய் சாய்க்க 16:28 வாசிக்கும் பொழுது 30, சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினால் மற்றொன்று தன் இடது கையினால் பிடித்து கொண்டு தன் ஜீவனை பெலிஸ்தரோடே கூட மடிய கிடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு, அதில் இருந்த பிரபுக்கள் எல்லாரும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடிக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம். அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம். இதுவா கர்த்தருடைய சித்தம்? இதுவா கர்த்தர் சிம்சோனை குறித்து சொல்ல வாக்கு திட்டம்? இதுவா கர்த்தர் சிம்சோனை குறித்து வைத்திருந்த திட்டம்? கிடையாது. பெலிஸ்தரோடு சேர்ந்து சாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் கிடையாது, தேவனுடைய சித்தம் கிடையாது. இது சிம்சோனாக தானாகவே தனக்குத்தானே வைத்துக் கொண்ட குழி. தானாகவே என்ன செய்து கொண்டான், தனக்குத்தானே கூட போட்டுட்டான். ஆண்டவரை ஜெபம் பண்ணும்போது அவனே தான் கேட்கிறான், ஆண்டவரே பெலிஸ்தரோடு என்னுடைய சாக கிடவு, நான் போகிறேன் ஆண்டவரே என்று. அவனுக்கு நல்லா தெரியும், அவனுக்கு நல்லா தெரியும் இந்த ஜெபத்தையே கர்த்தர் கேட்பாரா இல்லையாண்டு அவனுக்கு சந்தேகம்தான். இதையே கர்த்தர் செய்வாரா இல்லையா என்பது சந்தேகம். செய்தா ஆண்டவரே இதுக்கு இதோடு முடிஞ்சு போகுது, இதுக்கு பிறகு எனக்கு வேண்டாம். அந்த அளவுக்கு தன்னை வெறுத்து போகும் அளவிற்கு இந்த உலகம் என்ன செய்துட்டு, கர்த்தரை விட்டு விலகின உடனே அவனுடைய வாழ்க்கையை இந்த உலகம் முடித்து போட்டது, சாத்தான் ஏமாற்றி போட்டான். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனங்கள், நீங்களும் நானும் தெய்வத்தினுடைய ஜனங்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள், மீண்டும் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த மக்களோடே நம்முடைய ஐக்கியம் நாம் போவோம் என்றால், அல்லது அவர்களைப் போலவே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தது போல நீங்களும் நானும் ஒன்றுதான், நீங்களும் நானும் ஒன்றுதான், அவளுக்கும் ரெண்டு கை எனக்கும் ரெண்டு கை, அவளுக்கும் தலைமுக்கெல்லாம் இருக்கு எனக்கும் அதே போல தான் இருக்கு, உண்மைதான். நாமும் அவர்களிலிருந்து வந்தவர்கள் தான், அதனால நமக்கும் எல்லாம் அவர்களை போல தான் இருக்கும். ஆனால் நாம் தேவனுடைய ஜனங்கள், நாம் தேவனுடைய ஜனங்கள் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டியவர்கள், தேவனுக்காக வாழ வேண்டியவர்கள். நம்முடைய சொந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் நியமிக்கப்படவில்லை. இன்றைக்கு சிம்சோன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டான், தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக தான் எல்லாவற்றையும் செய்தான். அதுக்கு பேர் ஊழியம். தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்காக, தன்னுடைய சொந்த லாபத்திற்காக, தன்னுடைய சொந்த பழி வாங்குதலுக்காக அவன் எல்லாவற்றையும் செய்தான், அதுக்கு பேர் ஊழியம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அதுக்கு பேர் ஊழியம் கிடையாது. அவன் செய்ததெல்லாம் அட்டூழியம், தேவனுக்கு விரோதமாய் நடந்தான், தேவனுடைய பார்வைக்கு விரோதமாய் நடந்தான். யோசிச்சு பார்ப்போம். கர்த்தருடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், கடைசி காலத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய திருக்குமாரனுடைய இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். சிம்சோனுடைய வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை யோசிச்சு பார்ப்போம், யோசிச்சு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சிம்சோன் ஏமாற்றப்பட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றப்பட்டான், எல்லா இடத்துலையும் ஏமாற்றப்பட்டான், எல்லா இடத்துலையும் ஏமாற்றப்பட்டான். தொடக்கத்திலிருந்து அவன் எப்போ அவனுடைய கண்களுக்கு இச்சைக்காக ஒப்பு கொடுத்தானோ அண்டையிலிருந்து சிம்சோன் ஏமாற்றப்பட்டான். அந்த ஏமாற்றப்பட்ட காரியத்தை கர்த்தருடைய செயல் என்று அங்கே வேதாகமம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நீங்களும் நானும் இந்த உலகத்தினாலே ஏமாற்றப்படும்படியாய், மற்றவர்களால் ஏமாற்றப்படும்படியாய் நாம் அனுமதிக்கப்படையில்லை. நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய், கர்த்தருக்காய் வாழும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நியமிக்கப்பட்ட ஜனங்கள். இன்றைக்கும் கர்த்தருக்காய் வாழும்படியாய் உங்களை ஒப்புக் கொடுங்க. மற்றவருடைய வார்த்தைகள் வேண்டாம், ஏமாற்றுகிற வார்த்தைகள் வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு வேதத்துக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் வேண்டாம். தெளிலால் தன்னுடைய ஆதாயத்திற்காக, தன்னுடைய ஆதாயத்திற்காக, தன்னுடைய பணத்திற்காக, தன்னுடைய வருமானத்திற்காக எல்லாவற்றையும் சிம்சோனை ஏமாற்றினார். எல்லா இடத்திலையும் ஏமாற்றி முற்றுமொழிய சிம்சோனை அழிய பண்ணினால் என்று பார்க்கிறோம். உலகம் அப்படி தான், இன்றைக்கு மனிதர்கள் அப்படி தான். நீங்கள் ஒரு காலத்தில் கர்த்தருக்கு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தீங்க, கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுத்து உங்களோட வாழ்க்கை. கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் உங்களையும் மாற்ற தொடங்கினான். வார்த்தைகள், பழி வாங்குதல்கள், மனிதனுடைய பழி வாங்குதல்கள். பரவாயில்ல, அது பரவாயில்ல, இது பரவாயில்ல, அப்படி பரவாயில்ல, இப்படி பரவாயில்ல, கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக பரவாயில்லாம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக பரவாயில்லை என்பதெல்லாம் கிடையாது. ஒன்று மனந்திரும்பு அல்லது தண்டனை, ரெண்டில் ஒன்று தான். நாம் மனம் திரும்பினால் நமக்கு மன்னிப்பு, மனம் திரும்பவில்லை என்றால் தண்டனை. ரெண்டு தான் கர்த்தரிடத்தில் இருக்குது. ரெண்டே காரியத்தை தான் கர்த்தர் வச்சுருக்கிறார். ஒன்று மனம் திரும்பினால் மன்னிப்பு, ஒப்பு கொடுப்போம் கர்த்தரிடத்தில். ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, சிம்சோனோட போல என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டாம். உடனே நம்ம அதுக்கு மேய்ச்சாயம் பூசிடக்கூடாது. சிம்சோன் அது பழைய ஏற்பாடு, அது பழைய ஏற்பாடு. அங்கே வேதாந்தத்தில் புதிய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, இவர்களுக்கெல்லாம் நடந்ததெல்லாம் திருஷ்டாந்தங்களாகி நடந்தது. இவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நடந்தது. உலகத்தில் கடைசி இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இவருடைய வாழ்க்கையில் நமக்கு எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? இவளுக்கு நடந்துச்சா அதே போல் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும், அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழாதபடி நானாக ஒரு ரோடை போட்டுக்கொண்டு போகலாம், போகலாம். என்னுடைய வாழ்க்கையை நானாக தீர்மானிக்கலாம், தீர்மானிக்கலாம். இப்படி தான், இப்படி தான், இப்படி தான், நானாக எல்லாத்தையும் போடலாம், போடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வாழ்க்கை நடக்குமா? நடக்கும். நீங்கள் போடுறபடி உங்களோட வாழ்க்கை நடக்கும், நீங்கள் போடுற திட்டத்தின்படி உங்களோட வாழ்க்கை நடக்கும். ஆனால் தேவனுடைய சித்தம் அது அல்ல. இல்லை, தேவன் என்னோட கூட வருகிறாரே, தேவன் என்னை வழி நடத்துகிறாரே, தேவன் எனக்கு அற்புதம் செய்கிறாரே. செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். உங்களை அழைத்தபடியினால் கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் செய்து கொண்டே தான் இருப்பார், இறுதி வரைக்கும் செய்வார், கடைசி வரைக்கும். அவருடைய வருகை பரியந்தம், நாம் உயிரோடு இருக்கிற கடைசி நொடித்தொழி வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களோட நேசிப்பார், உங்களோட அன்பாக இருப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆனால் அதனுடைய அர்த்தம் நான் கர்த்தருடைய சித்தத்தை நடக்கிறேன்னா இல்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். கர்த்தருடைய சித்தத்தை மீறினவர்கள் இடையிலேயே போயிட்டார்கள். அதனால் இன்றைக்கு சற்று பாருங்கள், சுற்றி இருக்கிற மக்களை பாருங்கள், உலக மக்களை பார்க்க வேண்டாம், கிறிஸ்தவர்களே பாருங்கள். சுற்றி இருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற கிறிஸ்தவர்களே நம்ம பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒன்றை போதிப்பார்கள், இன்னொன்றின்படி நடப்பார்கள். மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் இப்படி வாழக்கூடாது, அப்படி வாழக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது. ஆனால் தங்களுடைய வாழ்க்கைக்கு அதெல்லாம் பரவாயில்ல. இன்றைக்கி நான் வந்து இங்கே போதிச்சுட்டு, என்னுடைய வாழ்க்கையை வீட்டில் வேறு ஒரு வாழ்க்கையாக இருக்குமானால் பரவாயில்ல என்ற வாழ்க்கையை நான் வாழவேன் என்றால் அது தேவனுடைய சித்தம் அல்ல, அது தேவனுடைய காரியம் அல்ல, தேவனுடைய வழி நடத்துதல் அல்ல. அது போய் நான் என்ன போதிக்கிறேனோ அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். உங்களை மாத்திரம் நடத்துவதல்ல, என்னுடைய குடும்பத்தையும் நான் அப்படி தான் நடத்த வேண்டும். உங்களுக்கு சொல்கிற போதனையை தான் என்னுடைய மனைவிக்கு நான் சொல்ல வேண்டும், உங்களுக்கு சொல்கிற போதனையை தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டும். அப்படி தான் நான் நடக்க வேண்டும். அதான் ஊழியம். ஒப்பு கொடுப்போம். தாவப்போனே, நன்றியோடு பார்க்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். தேவரீராண்டவரே, சிம்சோனுடைய வாழ்க்கை உமக்கு விரோதமாக இருந்ததை பார்க்கிறோம். ஆனாலும் கடைசி வரைக்கும் சிம்சோனோடு தேவரீர் இருந்தீர், அவனுடைய மரணம் வரைக்கும் தேவன் அவனோடு இருந்தீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் பெருமை பாராட்டி கொள்ளாதபடிக்கு, நான் இப்படி வாழ்ந்தும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நான் சொல்லாதபடிக்கு, கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியினால் நான் அவர் விரும்பின வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பயபக்தியோடு என்னுடைய வாழ்க்கை வாழ தகப்பனே நீர் உதவி செய்யும்படி ஆச்சபம் பண்ணுகிறோம். ஆம் பிதாவே, தேவர் இருந்தோம் நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கேட்டுருக்கிறோம் உங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும். ஆண்டவரே சுத்தரமையா, இதோ எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அநேக இடங்களில் அறிந்து கொள்ள முடியாதபடி தவிக்கிற உங்களுடைய பிள்ளைகள், மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய சித்தப்படி தான் நடக்க வேண்டும் என்று மெய்யாகவே யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவளுக்கு ஆண்டவரே, அந்த மனவா ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று தேவரீர் எனக்கு சொல்லித்தரும்படியாக உங்களுடைய தூதனை மீண்டும் அனுப்பும் என்று சொன்ன போது தேவரீர் அந்த ஜெபத்தை கேட்டு மீண்டும் ஆண்டவர் நீர் அவனுக்கு தரிசனமானிட்டு பார்க்கிறோம். அதுபோல மெய்யாய் இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உம்முடைய சித்தப்படி தான் இருக்க வேண்டும், அப்படி தான் நான் நடத்த விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கேட்கிற உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே தகப்பனே, இதோ நீர் அவளுக்கு தரிசனமாகி இதோ வெளிப்படுத்தல்களை கொடுத்து இதோ வார்த்தைகளை கொடுத்து இப்படி நடப்பா, இதை செய், இதை செய்யாதே என்று ஆண்டவரே நீர் போதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நீர் அதை செய்கிறீர் என்பதை பார்க்கிறோம். சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியங்களிலும் அவர் நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, ஆவியை பெறாத மக்கள் ஆவியிலே நடக்க முடியாது, சத்தியத்திலே நடக்க முடியாது. ஆம் ஆண்டவரே, தாங்கள் விரும்பின வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை நடந்து கொண்டு போகலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற மக்கள் அந்த ஆவியானவர் சொல்லுகிற வாழ்க்கை வாழ ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வாதையும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் சத்துருவை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம், அப்புறப்படுத்துகிறோம். ஆம் பிதாவே, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே பட்டயம் என்பதை அறிகிறோம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பதை அறிகிறோம். ஆம் பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை அசட்டையாய் ஆண்டவரே அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுத்து அது ஜீவன் உள்ளது, அதில் ஜீவன் இருக்கிறது, அது சானாய் திரும்பி வராது என்று வேதம் சொல்லுகிறதே, அதுபோல் ஆண்டவரே இந்த வார்த்தையை மக்கள் கனப்படுத்த, உம்முடைய வார்த்தையை கனப்படுத்த, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, உம்முடைய வார்த்தைகள் என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதன்படி உம்முடைய மக்கள் ஆண்டவரே நடக்க ஆண்டவரே நீர் கிருபை தாரும். சாத்தானுடைய பொல்லாத வாய்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம், அப்புறப்படுத்தும். மக்களை வஞ்சித்து கர்த்தரை விட்டு அப்புறப்படுத்துகிற சத்துருடைய எல்லா திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். ஆம் பிதாவே, தேவனுடைய செயலின்படி வாழ்வது வாழ்வல்ல, தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வது தான் வாழ்க்கை என்பதை மக்கள் சரியாய் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை தாரும். கற்றுக்கொண்டதை சரியாய் கற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் உடத்தில் பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.